ವಾಗ್ವೃತಿ ಪರ್ಯಂತ ಯತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಸ್ಥಾಂ ಸರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀವತ್ಸಜಿಹ್ನಮಿಶ್ರೇಭ್ಯ ನಮಃಕ್ತಿಮಧೀಮಹೇ ಯದುಕ್ತಯಃಕಂಠೇ ಯಾಂತಿಮಂಗಳಸೂತ್ರತಾಂ. ಪುರತಾಳ್ವಾಂ ದೇವಪ್ರಮಾಣ ಮಂಗಳಾಚಾರ ಕೊಂಡ ದೇವಪ್ರಮಾಣುಡಿಯ ದಿವ್ಯ ಮಂಗಳ ವಿಗ್ರಹತ್ತೆ ಮಂಗಳಾಚಾರ ಕೊಂಡ ಅಂತ ಪ್ರಕರಣಗಳ ನಮ್ಮ ಇಪ್ಪ ಪಾತ್ರ ஆரம்பிக்கச்சேயே அந்த தேவபெருமானுடைய திருமுக மண்டலத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். பாணிபாத வதனேட்சண சத்தைகி அம்புஜான் அபதிசன் வரதத்வம் சொல்லச்சு. இந்த தேவபெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துல பாணிபாத வதனேட்சண சத்தைகிமாளுடைய தேவபெருமானுடைய திரு கைகள் அமர்ப்பம் போல இருந்துருக்கான். திருக்கரங்கள் அதான் திருக்கரங்கள் தாமர புஷ்பம் போல இருந்திருக்கு. திருவடிகள் தாமர புஷ்பம் போல இருந்திருக்கு. திருமுக மண்டலம் தாமர புஷ்பம் போல இருந்திருக்கு. திருக்கண்கள் தாமர புஷ்பம் போல இருந்திருக்குன்னு இப்படி சொல்லிட்டு வர இப்படி சொல்லிச்சு. திருமுக மண்டலத்துல இருந்திருக்கிற திவ்யாவயவங்கள் மங்களாசாசனம் பண்ணிட்டு வர இந்த மங்களாசாசனம்ன்றது 21வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறது. இந்த 21வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிட்டு முதல்ல திருமுக மண்டலத்துல இருந்துருக்கார். திருக்கண்கள் திருநெத்திக்கட்டு காது அப்ப திரு நாசிக்க மூக்கு திருக்கண்கள் வதனம் இப்படி அத்திரமா ஒவ்வொன்றையும் மங்களாசாசனம் பண்ணிட்டு வர நிலமேகனிப மஞ்சனா புஞ்ச சியாமகுந்தளம் அனந்த சயந்தாம் அப்ஜபாணி பதம் அம்புஜ நேத்திரம் நேத்திரசாத்கரு கரீச சதாமேன்னு உங்களுடைய தாமரை போன்ற திருக்கண்களை நான் எப்பவுமே பார்த்துட்டு இருக்கணும்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணார். அப்படி பார்த்துன்னு என்ன அப்ப கண் இல்லாதவரா அவர் இருந்துட்டு இருக்க நேத்திர சாத்குரு நான் கண்ணால பாக்கணும்னு உடனே அவர் கண்ணை கொடுத்த பெருமாள் இந்த தேவ பெருமாள். இப்படி இதுக்கப்புறமா அந்த திருமுக மண்டலத்துல இருக்கிற ஒவ்வொரு திவ்யாவயங்களையும் மங்களாசாசனம் பண்ணிட்டு திருத்தோள்களை திருக்கரங்களை திருமார்ப திரு உந்தி இப்படி ஒவ்வொன்னையா மங்களாசாசனம் பண்ணிட்டு வர நாபிகமலத்தை மங்களாசாசனம் பண்ண நாபிகமலத்துக்கு மேல இருந்துட்டு இருக்கிற அந்த மேகலைய மங்களாசாசனம் பண்ற உதரபந்தனம்னு சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற அப்படியே அந்த மேகலைய மங்களாசாசனம் பண்ற அதை தெரிஞ்சுக்கிட்டே அப்படியே கிருஷ்ணாவதாரம் பூர்த்தியா ஞாபகம் உண்டு. அந்த கிருஷ்ணாவதாரத்திலையும் தாமோதரனாக இருந்த பெருமை எல்லாம் ஞாபகம் உண்டு. அப்படியே அந்த தாமோதரனாக இருக்கச்சே அந்த மேகலை வேற வேற எதுவுமே இல்ல அன்னைக்கு கட்டுண்டதாக இருந்திருக்கிற தாம்பு கயிறு தான் இன்னைக்கு பெருமாளுக்கு தேவ பெருமாள் சாத்திருக்கிற அரணாலாக மாறிட்டு என்று மங்களாசாசனம் பண்ற. இதுவரைக்கும் இந்த திருநாபியிலேருந்து மேல் பாகத்தை மங்களாசாசனம் பண்ணியாச்சு. இது மொத்தம் இதுக்கு மேல கீழ் பாகத்துக்கு போனோம். திருவடி பரியந்த பாகங்களை மங்களாசாசனம் பண்ண போறேன். இப்போ இது ஒட்டு மொத்தமா இதுவரைக்கும் இருக்கிற பாகத்தை ஒட்டு மொத்தமா ஒரு மங்களாசாசனம் பண்ற இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சௌந்தர்யாக்கரிதுரதி வித்தேரிய மத்யாவருத்தா தானால்பத்வாது விஷமகதிஜா வர்த்தகர்த்தாபனாபி ಪ್ರಾಪ್ಯ ಪ್ರಾಪ್ತ ಪ್ರತಿಮಜ ಘನಂ ವಿಸ್ತೃತ ಹಸ್ತಿನಾಥ ಶ್ರೋತೋ ಭೇದಂ ಭಜತಿ ಭವತಃ ಪಾದದೇಶಾಪದೇಶಾತ್. ಪ್ರಿಯ ದೇವಪ್ರಮಾಣಿಯ ಒಂದು ಅಳಕ ಇರುವ ಸೌಂದರ್ಯ ಅದು ಒಂದು ವೆಳ್ಳಮ ಮಂಗಳಾಸನ ಅಂತ ತಿರುಮೇನಿಯಲ್ಲಿ ಅಪ್ಪೇ ವೆಳ್ಳಂ ಪೆರುಕೆಡುತ್ತು ಓಡರದು ಅಳಕು ವೆಳ್ಳಂ ಪೆರುಕೆಡುತ್ತು ಓಡರದು. இது ஒரு பெரிய மகாநதி, கங்கை மாதிரி ஒரு நதி. அந்த வெள்ளம் பிரவகிக்கிறது. அந்த பிரவகிக்கிட்டு இப்ப இந்த தேவப்பெருமானுடைய சவுண்டின் அழகு ஒரு மகாநதியா இருந்துருக்கான். அந்த மகாநதி பிரவகிக்கிறது, அந்த பிரவகிக்கிற மாதிரியே அதை அப்படியே ஒரு நினைச்சு பாத்துக்கிற அந்த வெள்ளத்தை, அழகு வெள்ளத்தை இந்த இடத்துல அப்படியே மங்களா சாசனம் பண்ற. ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி எப்படி கங்கையை மங்களா சாசனம் பண்றாரோ, கங்கையினுடைய வருகைய சொல்றாரோ, இந்த கங்காவதரணம்னு சொல்லி சொல்றது அதே மாதிரியே தேவப்பெருமாளுடைய அழகு வெள்ளத்தை புறத்தாழ்வான் மங்களா சாசனம் பண்ற. இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். எல்லாம் பெரியவாழ் போன வழியிலே போற, எல்லாருக்கும் தெரியும் கங்கோத்பத்தி எப்படி வந்ததுன்றது, அதெல்லாம் விசாரம் பண்ண விரும்பலதான். பகீரதன் பிரயத்தனம் பண்ணி எத்தனையோ நாள் தபஸ் பண்ணி இந்த கங்கையை கொண்டு வர, கங்கையை கொண்டு வரச்சே கங்கை சொல்ற, நான் அங்கேருந்து மேலேந்து வந்து கீழே கீழே விழுந்தேன்னாக்கா பூமியெல்லாம் தாங்க முடியாது, என்ன தாங்கிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவா யாரானா இருந்தாக்கா அவள்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன், அப்பதான் நான் வர முடியும். என் வேகத்துலாம் அவ்வளவு சாதாரணமா வர முடியாது, தாங்க முடியாது. அதுக்கு என்னன்னா, இவ்வளவு தூரம் பிரயத்னம் பண்ண பிற்பாடு கிட்ட வரைச்சே இப்படி ஒரு சமஸ்தையா நமக்கு என்ன, பாகீரதன் ரொம்ப சிரமப்படுறான். அப்ப சிவபெருமான் சொல்ற, அதுக்கு என்ன வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன், என் தள்ள வந்து விட சொல்றது, நான் கே இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இவ அப்படியே தொழில் தொட தொட தொடன்னு கொட்டுற, அந்த கங்கா பிரவாகம் வேகம் தாங்காது, தலையை அமைந்து போயிடுமோ என்னமோ சிவபெருமானுக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்கார். அவர் ஜட்டை போட்டு இருக்கார், அந்த ஜட்டையில ஒரு ஜட்டையை எடுத்து இது விழுந்த உடனே ஒரு ஜட்டையை எடுத்து முடிச்சு போட்டு இது தலைக்குள்ளேயே சுத்தின் இருக்காளே தவிர திரும்பி வெளியே வர முடியல. இது என்ன பண்ண முடியும், ஏதோ அவ கணக்கு சகாரம் பண்ணணும்னு இருந்துனாக்கா சாமான்யமா வரலாம், அது வராத சிவபெருமான பரிபவப்படுத்தணும்னு நினைச்சிட்டு திடீர்னு வந்து விழுந்தாக்கா இது என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்போ இத உணர்ந்துட்ட ஆகையால அவர் என்ன பண்ணிட்ட, திரோபாவயத்தும் புத்தின் சக்கர, அவ வெள்ளிய கங்கை அந்த இடத்த விட்ட வெள்ள வர விடாது பண்ணும் தீர்மானம் பண்ணிட்டேன். அவதிதான் புண்ணிய ருத்ரஸ்ய மூர்த்தனி ஹிமோத் பிரதிமே ராம ஜட்டா மண்டல கஹ்வரே சா கதஞ்சித் மகிம் கந்தும் நாசக்னோது யத்னமாஸ்திதா. அந்த ஜட்டையிலேருந்து தாண்டி தலையிலேருந்து கீழே வந்தாதான பூமியை அடைய முடியும், வரவே முடியலையும். நெய்வசா நிற்கவும் லேபே ஜட்டாமண்டல மந்ததா அப்படின்னா, இதனால யாருக்கு லாபம், எத்தனையோ வருஷமாச்சு சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா, இவ்வளவு சுத்தி வந்தாலும் வெள்ள வர முடியல. இப்ப இதனால பாதிக்கப்படுறது யாருன்னாக்கா பகீரசன் தான். ஏன்னா இன்னும் வரலையே, என்ன பண்றது அப்படின்னு, ஐயோ மறுபடியும் பாவம் சிவபெருமானத்துல பிரார்த்தனை பண்ற, இந்த கங்கையை கொண்டு வந்து இந்த ஜலத்தை சமுத்திரத்து வரைக்கும் எடுத்து போய் விட்டு பாதாளத்துல கொண்டு போய் விட்டு என்னுடைய பித்திருக்களுக்கு எல்லாம் தர்ப்பணம் பண்ணதுக்காக நான் வந்துட்டு இருக்கச்சே, நீங்க இப்படி தடுத்து நிறுத்திட்டேன்னா உங்களை ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி வந்துடுத்தோம்னா நான் என்ன பண்றதுன்னு பிரார்த்தனை பண்றேன். போனா போயிட்டு போறதுன்னு விததஜ தத்தோ கங்காம் ஹரோ பிந்துசர பிரதின்னு, அங்க பிந்துசரத்துன்னு ஒரு சின்ன இடம் இருக்கு, அந்த இடத்துல முள்ள சின்னதா விடுறேன் அவர். ஆகையல்ல இப்போ அங்கேருந்து என்ன எடுத்து ஏதோ பல பிரிவுகள்ல போறது, கிளாதினி மாலினி நளினி அப்படின்னு எல்லாம் பல பிரிவோட கங்கை எல்லாம் போறதெல்லாம் போட்டோம். அதுக்கப்புறமா கங்கை சொல்றா எங்க போனோம் எப்போ வரணும்னு சொல்ற அப்படின்னா, ஹிமோ பர்வதத்துல இருந்து விழுந்தாய் போச்சு, இந்த பிந்து தரத்துல விழுந்து பிந்து தரத்துல இருந்து வந்துட்டு இருக்க வரணும். பகீரதனை பார்த்து சொல்றா, நீ எங்க சொல்றியோ அங்கெல்லாம் நான் வரேன்னு பகீரதன் தேரை எடுத்துட்டு போறேன். அந்த தேரை ஓட்டிட்டு போச்சு, அவர் அவ பின்னாடியே கங்கையும் போறாளும். அந்த தேர்ல போகச்சு அந்த கங்கை போற அழக அந்த வெள்ளத்தை வால்மீகி வர்ணனை பண்ற. சாரதாப்யைரிவாகீர்ணம் ககனம் ஹம்சசம்ப்ளவைஹ க்வசித் த்ருததம் யாதி யாதி குடிலம் க்வசிதாயதம் வினதம் க்வசித் உத்பூதம் க்வசித் யாதி ஜனைஹ ஜனைஹ சலிலே நைவ சலிலம் க்வசித் அப்யாஹதம் புனஹ முஹுரூத்வபதம் கத்வா பபாதவசுதாம் புனஹ தச்சங்கரசிரோம் பூமிதலே புனஹ வியரோச்சதாத்தோயம் நிர்மலம் கடகல்மஷம் தச்சங்கரசிரோம் பூமிதலே புனஹ. சிவபெருமானுடைய தலையில விழுந்து தலையிலிருந்து பூமியில விழுந்த அந்த கங்கை பாண்டுரை சலிலோப்பீடை கீர்யமானை சஹஸ்ரதாரம் வெள்ளவிளையல்னு ஜலமாம். கங்கா ஜலம் எப்பவுமே வெள்ளவிளையல்னு இருந்துட்டு இருக்கும். யமுனா ஜலம் கருப்பா இருந்துட்டு இருக்கும். அந்த கங்கா யமுனா சங்கமத்துல போய் பிரயாகராஜில் நம்ம போய் பார்த்தோம்னா கூட இப்பவும் அந்த சங்கமத்துல கங்கா ஜலம் வெள்ள கங்கா அந்த பக்கத்துல இருந்து வர்றது கங்கா ஜலம் வெள்ளவிளையல் இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து வர யமுனா ஜலம் கருப்பா இருக்கும். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்கா அந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். இந்த வெளுப்பும் கருப்பும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் அந்த சங்கமத்துல பார்க்கலாம். இது அப்படியே ரொம்ப விஸ்தீர்ணமா வருதான். அது கொச்சிது துரதரம் யாதி குட்டிலம் கொச்சிதாயசம். இந்த கங்கை பார்த்தோம்னா சில இடத்துல ரொம்ப போர்ஸா வேகமா வருதாம். கொச்சிது துரதரம் யாதி குட்டிலம் கொச்சிதாயசம். சில இடத்துல பார்த்தோம்னா அப்படியே குறுகி வருதாம். சில இடத்துல பார்த்தோம்னா அப்படியே விசன் அப்படியே விசாலமா விஸ்தாரமா அகண்ட காவேரி மாதிரி அப்படியே பெருசா அகன்று வருதாம். வினதம் க்வசித் உத்பூதம் க்வசித் யாதி சனை சனை வினதம் க்வசித் உத்பூதம் க்வசித் அப்படின்னா சில இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த மேட்டில இருந்து பள்ளத்துல விழற மாதிரி இப்படி வருதாம். சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க பள்ளத்துல இருந்து மேல போற மாதிரி இப்படி போய் ஏறி அப்படி தொபில்னு குதிக்கிற மாதிரி அப்படி வருதான். அது வினதம் க்வசித் உத்பூதம் க்வசித் யாதி சனை சனை சலிலே நைவ சலிலம் க்வசித் அப்யாஹதம் புனஹ. இது சில சமயத்துல என்ன ஆகும்னா இந்த ஒரு வளவுல திரும்பி வரதோ அல்லது அகலமான ஒரு பிராந்தத்தில இருந்து வரச்சே கொஞ்சம் குறுகிய பிராந்தத்துக்கு வரச்சே இந்த கீழே போன அந்த நேர போன ஜலம் இருக்க இந்த சின்ன இடமா மெல்லிசான இடத்துல குறுகின இடத்துல போச்சு அது அப்படியே ரிவர்ஸ்ல வரும் திரும்பி வரும். இது சலிலே நைவ சலிலம் இந்த ஜலமே ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். கொஜிதம் புனஹ முகுரூர்வத்தங்கத்வாத வசுதாம் புனஹ. இப்படி இது கடைசியில போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு. கடைசியில என்ன இருக்குன்னா சில சமயங்கள்ல அப்படி பிரியவும் பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. மறுபடியும் ஒன்னா சேர்ந்துக்கிறது மறுபடியும் பிரிஞ்சு போறது இப்படி எல்லாம் இந்த பிரவாகம்ன்றது பெரிய நதியினுடைய பிரவாகம் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்குன்னு பிரவாகத்தை சொல்லிட்டேன். இப்ப இந்த சௌந்தர்யம்ன்றது இருக்க தேவ பெருமாளுடைய அழகுன்றது இருக்க இது ஒரு நதி வெள்ளமாக சொல்லணும். அதுவும் பெரிய மகாநதியினுடைய வெள்ளம் ஆச்சரியமான ஒரு அழகு. அந்த வெள்ளத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அது சுவிச்சு சுவிச்சுட்டு போறதெல்லாம் பார்க்கலாம். தேவபெருமாள் சௌந்தரியத்துல எப்படி வெள்ளமா அதை ரூபணம் பண்ண முடியும். உருவகப்படுத்தச்சையும் இதனா ஒரு அம்சத்துல ஒரு ஒத்துமை இருந்தாதான் உருவகப்படுத்த முடியும். அந்த இத்தை இந்த இடத்துல அழுவான் ஆச்சரியமா தாய்க்கிறேன். சௌந்தர்யாச்சாசரித் ஊரசி வித்தீரிய மத்யாவருத்தா. இந்த சௌந்தர்யம்ன்றது தேவபெருமாளுடைய அழகுன்றது இருக்கு. அது ஒரு பெரிய வெள்ளம் அதாவது ஒரு நதி. அது வெள்ளமா இருந்துட்டு இருக்கு. அது எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாக்கா அது பெருமாள் மலையாட்ட இருந்துட்டு இருக்கு. பெருமாளுடைய திருமுடியிலேருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கிற வெள்ளம் அழகு. அந்த அழகு வெள்ளம் அப்படியே திருமுடியிலேருந்து வந்து உரசி சௌந்தர்யம் உரசி விஸ்தீரியம் அங்கேருந்து மேல மலையிலேருந்து மலை பிராந்தத்தில இருந்து வரைச்சு சமவெளியில வருது. அந்த பிளெயின்ல வரைச்சு அது எவ்வளவு வேகமா போர்ஸா வர ஜலம் இருக்க சமவெளிக்கு வரைச்சு அப்படியே அசண்டு வரும். அதே மாதிரி தேவப்பெருமாளுடைய அழகு வள்ளம் அப்படியே திருமுக மண்டலத்துல திருக்கண்கள்ல திரு அகரங்கள்ல இப்படி எல்லாம் பார்த்து திரு கழுத்து வரைக்கும் பார்த்தோம்னா குறுகியும் மோடும் பள்ளத்திலையும் வரா மாதிரி வந்துடுறது. இது வரைக்கும் இந்த மூடும் பள்ளத்திலையும் வர மாதிரி வந்த பிற்பாடு அந்த மத்தியமாக இருந்திருக்கிற திருமார்பு, அந்த திருமார்பில் அப்படியே அகந்து போற மாதிரி அப்படியே பிளைன்ல சமவெளியில எப்படி அந்த கங்கை அப்படியே ஒரு மைல் கணக்குல அகலமா இருந்திருக்குமோ அப்படி விஸ்தாரமா இருந்திருக்கான். திலீபனை பத்தி காளிதாசன் சொல்ற ஒரு ராஜாவுக்கு ஒரு அழகு, அதாவது சாமுத்ரிகா லட்சண பிரகாரத்துக்கு ஒரு புருஷனுக்கு அழகு எதுன்னாக்க அகன்ற மார்போடு இருக்கிறதான். அந்த நல்ல காலமாட்டனுடைய இது மாதிரி தோள்கள் அப்படியே பெருசா அப்படியே இதுவா இருக்கணுமா, இப்படி எல்லாம் இருக்கான் திலீபன்னு சொல்லி தால பிராம் சுரு மகாபுஜா. அவனுடைய கைகள்லாம் ஒரு சால வருஷத்தினுடைய கிளைகள் மாதிரி நீண்டு இருந்திருக்கு என்று திலீபன்னு காளிதாசன் வர்ணனை செய்யறான். இங்க பாருங்கோ அந்த சேவப்பெருமாளுடைய அழகு, அழகு நதி அப்படியே மேலையிலேருந்து மலையிலேருந்து வருது, மேடு பள்ளத்திலாம் தாண்டி தாண்டி இப்படி இப்படி வருது, அதெல்லாம் வந்த பிற்பாடு நடுவில் குறுகிறது, குறுகின பிற்பாடு சமவெளிக்கு வந்துடுது. சமவெளிக்கு வரச்சே அப்படியே பிரமாதமான ஒரு இது, அந்த சமவெளியில வரைச்சே ஆச்சரியமா அப்படியே அகன்று இருக்கு. சௌந்தர்யாக்கியா சரிதுரசி விஸ்தீர்யம் மத்யாவருத்தா. பெருமாளுடைய திருமார்பு அகன்று இருந்துருக்கு, பெரு வயிறு அது அப்படியே சுத்தமாக இருந்துருக்கு, குறுகி இருந்துருக்கு. இது குறுகி இருக்கிறதுனால இது என்னாகும், அந்த வெள்ளமே அகந்த பிராந்தத்துல விசாலமா போயிட்டே இருக்குச்சு, திடீர்னு ஒரு ரெண்டு நடுவுல மலை நடுவுல உள்ள போற மாதிரி ஒரு சன்னிவேசம் அந்த ஆறுக்கு ஏற்பட்டதுன்னாக்க அப்போ அது என்ன ஆகும், ஒரு சுழல் வரும், திரும்பி வந்ததுன்னாக்கா ஒரு சுழல் வரும். சுழல் வர்றதோட மாத்திரமில்ல அங்க நிறைய சழண்டு சழண்டு சழண்டு சழண்டு போகும், அது அப்படியே ரிவர்ஸ்ல வரும், திரும்பி வரும். அதனால தானா அல்பத்வாதி விஷமகதி விஷமகதி, அந்த போக்குல எதிர்நோக்கு போறதுன்றது இருக்க அது விஷமகத்தின்னு சொல்றது, சமகதி விஷமகதி அப்படியே எப்படி போறதோ போற பிரகாரமே போயிட்டு இருக்கிறது ஜலத்தினுடைய அது சமகதி. சமவெளியில வரைச்சு அப்படியே அந்த சமகத்தில் அப்படியே போற போக்குல அப்படியே போயிட்டு இருக்கும். அது நடுவுல ஒரு குறுகிற பாகத்துல எங்கேனா ஒரு மலை நடுவுல வந்துருக்கோ, அந்த மலை நடுவுல அது உள்ள போய் போகணும்னு சொன்னமானா அது அது திரும்பி வந்து ஒரு சுழல் சுழட்டிண்டு அது கடைசியில என்ன ஆகும்னாக்க அந்த எதிர் பக்கத்துல வந்துடும், எதிரால அடிச்சுட்டு வரும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பெருமாளுடைய தேவப்பெருமாளுடைய இடைப்பகுதி திரு உதரம் வயிறு அப்படி கிருஷமா இருந்துருக்கு, மெல்லிதா இருந்துருக்கு, ரொம்ப சின்னதா இருந்துருக்கு. அதனால அகன்று வந்த அந்த அழகு வெள்ளம் அப்படி திரும்பிட்டு இருப்பான். சின்ன இடத்துக்கு போனாக்க திருப்பி தானே வரணும், ரிவர்ஸ் ஆயிடுச்சு. விஷம கதிஜா வர்த்த கர்த்தாபி, அது நாபியாக, நாபி ஒரு சுழல் தானே, அந்த நாபி வந்து சுழல், அதுதான் அந்த வெள்ளத்தினுடைய சௌந்தரியமான வெள்ளத்தினுடைய விசாலமான பிரதேசத்துல போன பிற்பாடு மறுபடியும் ஒரு மலை நடுவுல போகச்சே குறுகி போற மாதிரி போனதுனால அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு சுழல்னால வந்தது. அந்த சுழல் தான் தேவப்பெருமாளுடைய நாபியா ஆயிடுதான். சரி, மறுபடியும் அந்த மலை தாண்டி அண்ணன் மறுபடியும் சமவெளிக்கு வந்துட்டு, இந்த சமவெளிக்கு வந்தது உடனே மறுபடியும் விசாலமா ஆயிடும். அதுதான் இந்த இடத்துல சொல்ற பிராப்ய பிராப்த பிரதிம ஜகனும் விஸ்திருதா ஹஸ்தினாதா. தேவப்பெருமாளே உம்முடைய சௌந்தர்யமாகிற ஒரு வெள்ளம் இப்படி போயிட்டு இருக்கு, இந்த நாபிகமலத்தை தாண்டின உடனே அடுத்த பிரதேசம் நிதம்ப பிரதேசம் இருந்துருக்கு, அது விஸ்தாரமாக இருந்துருக்கு. அந்த விஸ்தாரமா இருந்துருக்கிற நிதம்ப பிரதேசத்துல இதுவும் பழையபடி அந்த ஏற்கனவே திருமார்கள் இருக்கச்சு எப்படி விஸ்தாரமாக இருந்தோ அதே மாதிரி இதுவும் இந்த வெள்ளம் விஸ்தாரமா ஆயிடுச்சான். பிராப்ய பிராச்சிம ஜகனம் விஸ்ருதா ஹஸ்திநாதம் ஸ்ரோதோ பேதம் பஜதி பவதஹ பாத தேசாபதேசாதி. இத்தோட நிக்கல, பெரிய நதியில ஒரு எத்தனையோ மைல் கணக்குல வந்துட்டு இருக்கிற அந்த நதிகள்லாம் ஒரு அளவுக்கு வரும், சமுதாயம் ஒட்டு மொத்தமா வரும். அந்த அளவுக்கு ஆன பிற்பாடு அது என்ன பண்ணுவோம்னா பிரிஞ்சிடும், தனித்தனியா பிரிஞ்சிடும். அப்படியே ஒட்டு மொத்தமா மறுபடியும் கூடணும்னு அவசியம் கிடையாது. கூடாதையே தனித்தனியா பிரிஞ்சு கூட இதெல்லாம் அப்படியே போய் சமுதிரத்துல ஒவ்வொரு இடத்துல போய் சேரும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் நாம கூட பாக்கலாம். அகண்ட காவேரி வருது, நாம பார்க்கக்கூடியது இங்க இருக்கிறது தான் நம்ம சொல்லணும். அகண்ட காவேரியை போய் பார்த்தோம்னாங்க எவ்வளவு பெரிய விசாலமாக இருக்கு. அது ரங்கநாதனுடைய திருமார்பு மாதிரி விசாலமாக இருந்துட்டு இருக்கு. அந்த ரங்கநாதன் அந்த அகண்ட காவேரி பிரிக்கிறதுக்கு முன்ன, இது கொள்ளிடமாகவும் தந்திரி காவேரியாகவும் பிரிக்கிறதுக்கு முன்ன பார்த்தோம்னா அகண்ட காவேரி விஸ்தாரமா இருக்கு போறோம். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, நடுல ஒரு திட்டு வருது, அந்த திட்டுல வருது ரெண்டா பிரிஞ்சு போயிடுது. இது ஒரு காவேரியா ஒரு பக்கம் போயிடுது, இன்னொரு பக்கத்துல கொள்ளிடமா போயிடுது. இது போன பிற்பாடு அது அம்பாட்டுக்கு இது கொள்ளிடம் ஒரு இடத்துல போய் இடத்துல போய் சேர போறது, தந்திரி காவேரி ஒரு இடத்துல போய் சேர போறது, இது ரெண்டும் வேற வேற தம்பாட்டுக்கு தனியா போறது, இது ரெண்டும் சேரணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரிதான் அந்த தேவ பெருமாளுடைய அழகு வெள்ளமும் அப்படியே மறுபடியும் இந்த ககன பிரதேசத்துல நிதம்ப பிரதேசத்துல மறுபடியும் அந்த சழல்லேந்து மீறி அகலமா வந்ததே கூட ரெண்டு திருவட்டிகள்னால கணக்கு வச்சுட்டு பிராபிய பிராப்த பிரதிமு ஜகனம் விஸ்திருதா ஹஸ்திநாதம் ஸ்ரோதோ பேதம் பஜதி பவதா பததேசாபதேசாதி. உங்களுடைய திருவடிகள்னு சொல்லக்கூடிய ரெண்டு திருவடிகளுடைய ஒரு இதனால இத ரெண்டா பிரிச்சு போயிட்டான். ரெண்டு திருவடிக்கும் அந்த பிரவாக பேதத்தை சரியாக இருக்கணும்ன்றதுக்காக அதையே திரும்பி ரெண்டா பிரிஞ்சு போயிட்டு இப்படிப்பட்டதான அழகு வெள்ளம் தேவ பெருமானுடையது. அந்த அழகு வெள்ளத்தை இந்த இடத்துல ஆழ்வான் மங்களாசாசனம் பண்றார் என்று இந்த ஸ்லோகத்தினால நாம பாக்குறோம். இதே மாதிரி சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல மங்களாசாசனம் பண்றார். அதாவது பெருமாளுடைய அழகையும் நதி வெள்ளத்தையும் அதே மாதிரி பெருமாளுடைய அழகையும் தீர்த்தங்களையும் இது ரெண்டையும் உப்மான உப்மை பாவத்தோட மங்களாசாசனம் பண்றதுன்றது நிறைய இடத்துல இருக்கு. அதுல ஒரு சிலத்தை நாம இப்ப பாக்கிறோம். சரணாகதி தீபிகையில ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சொல்லக்கூடிய திவ்யதேசத்துல எழுந்தொழில் இருக்கிற எம்பெருமான் விஷயமாக பண்ணிருக்கிற ஸ்தோத்திரம் சரணாகதி தீபிக. சுவாமின் கபீர சுபகம் சிரமஹாரி பூங்காம் மாதுரிய ரம்யமனகம் மணிபங்க திருஷ்யம் வேகாந்தரே விதனுதே பிரதிபிம்ப சோபாம் லட்சுமீசர சரசிஜாஸ்திரய மங்ககந்தே. சுவாமின்னு அந்த தீபபிரகாசரை பார்த்து சம்போதனம் பண்றாரு. அங்க கபீர சுபகம் ரொம்ப கம்பீரமா இருக்கு, ரொம்ப ஆழமா இருக்கு, ஆழமா இருக்கணும். ஜலங்கள்லாம் விரும்ப மேலோட ஜலம் போச்சுனாக்கா அது போறாது. அதனால இந்த வெள்ளம் போறதோ இல்ல ஏரியோ நீர்நிலைகள்லாம் ஆழமா இருக்கணும். அந்த ஆழமாக இருக்கிறதோட மாத்திரமில்ல அழகாவும் இருக்கணும். சுவாமின் கபீர சுபகம் பும்சாம் சிரமஹாரி, பும்சாம் சிரமஹாரி. இந்த நதியை பார்த்துட்டே இருந்திருக்கலாம். இந்த பார்த்துட்டே இருந்தாலே நமக்கு சிரமம்லாம் தெரியவே தெரியாது. நான் கூட கொஞ்ச நாள் வெண்ணாத்தங்கரையில இருந்தேன், அப்பாவோட இருந்தேன். ஒரு மூணு வருஷம் காலம் அங்க இருந்தேன். நானும் அப்பாவும் மாத்திரம் இருந்தோம். அப்போ இந்த சாயங்காலம் ஆச்சுன்னா சரி நாம் என்ன வந்துடுவோம், அப்பா வர்றதுக்கு நாழி ஆகும், அவர் எழுறதுக்கு நாழி ஆகும். ஆட்டுக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துட்டு அந்த பையெல்லாம் வச்சுட்டு சில சமயங்கள்ல புத்தகம் இருக்குன்னா புத்தகத்தை எடுத்துட்டு போயிடுவேன். இங்க ரொம்ப கிட்டவே வெண்ணாறு போகும். இந்த ஆடி மாசத்துலாம் சம்பூர்ணமா ஜலம் போகும். அந்த சம்பூர்ணமா ஜலம் போகச்சே அதை வெறும பார்த்துட்டே இருக்கிறது. இந்த காலை வச்சுன்னா அது பார்த்துட்டே இருக்கிறது. நேற்று இந்த படி ஏறி போச்சு, இன்னைக்கு இந்த படி ஏறி போச்சு, இந்த படி ஏறி போச்சுன்னு அதை பார்த்துட்டு இருக்கிறது. அந்த வேக வேகமா அந்த வெள்ளம் சழண்டு சழண்டு போறதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாக்கா பசியே தெரியாது, சிரமமே தெரியாது. இப்படி அந்த வெள்ளத்தை பார்த்துட்டே இருந்தாலே சிரமமாகும். இங்க பாக்குற இந்த இடத்துலயும் தீப பிரகாசனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்லி சொல்ற கம்பீர சுபகம் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஆழமானதாக இருந்துருக்கு. சிரமஹாரி பும்சாம் சிரமஹாரி, அவர் தேவிச்சுட்டே இருந்தா பசி தெரியாது, தாகம் தெரியாது, ஒன்னும் தெரியாதான். மாதுரிய ரம்யம் அனகம், அந்த தீர்த்தத்தை எடுத்து சாட்டமானாக்கா அப்படியே மதுரமா இருக்கும். காவேரி தீர்த்தத்துக்கு கேட்கணுமா, நான் பழ பழ பழ பழன்னு அதுல ஒரு பாத்திரம் தேய்ச்சமானாக்கா என்னமா இருக்கும். அந்த வண்டல் மண்ணை வச்சுட்டு சொம்ப சுத்தம் பண்ணிட்டு வருவோம் கர்த்தால, அது அப்படியே பழ பழ பழான்னு தங்க பித்தளை சும்பாட்டமே இருக்காது, தங்க சும்பாட்டம் இருக்கும். அது பார்த்தோம்னாக்கா மாதுரிய ரம்யமனகம் அப்படியே இனிமையாகவும் அந்த அந்த தீர்த்தத்தை சாட்டமானாக்கா, காவேரி தீர்த்தத்தை சாட்டமானாலே அப்படியே மதுரமா இருந்துட்டு இருக்கும். அனகம் முதல்லதான் அந்த வெள்ளத்துல போச்சு, பார்த்தோம்னா அந்த தண்ணி கப்பு அந்த ஒரு ரெண்டு ஒரு வாரம் பத்து நாள் தான் அந்த வெள்ளம் வந்து சஷ்டிக்கு செயல்னு போகும். அப்புறம்லாம் ரொம்ப தெளிந்த நீரோட ஏட்டம் போகும். அனகம் மணிபங்க திருஷ்யம், அது அப்படியே பார்த்தோம்னா சில சமயங்கள்ல அந்த ஒரு தெளிவான இதை பார்த்தோம்னாக்க நம்ம முகம் தெரியும். அதே மாதிரி அந்த தீப பிரகாசனை சேவிச்சோம்னாக்க மாதுரிய ரம்யம் எவ்வளவு நாய் வேணாலும் சேவிச்சுட்டே இருக்கலாம், அப்படியே மதுரமா இருந்துட்டு நமக்கு இனிப்பா இருக்கு. நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கிறவர் மணிபங்க திருஷ்யம் அப்படின்னா இந்திரநிலக்கல் போல இருந்துட்டு இருக்கவர் சரசிஜாசிரயம் தே அங்கம் லக்ஷ்மி சரஹா வேகாந்தரே பிரதிபிம்பசோபம் விதனுதே, வேகாந்தரே விதனுதே பிரதிபிம்பசோபம் லக்ஷ்மி சர சரதிஜாசிரயம் அங்ககந்தே. அங்க வேகவதி நதி போறது, அந்த வேகவதி நதியினுடைய வெள்ளம் மாதிரி அதனுடைய பிரதிபிம்பம் மாதிரி தீப பிரகாசம் தேவசாக்கிறேன்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றேன். அதே மாதிரி தேவசாசன விஷயத்திலையும் சுவாமி தேசிகன் மங்கள லாவண்ய பூர லலிதோத்த பரிபிரமாபம் லட்சுமி விஹார மணிதர்ப்பண பத்த சக்கியம் கோபங்கணேஷு கிருத சங்கிரமணம் தவைதது ஜனுத்வயம் சுரபதே நஜஹாதி சித். அந்த தேவநாதனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய அழகு இருக்க என் மனசை விட்டு போமாட்டேன்றதுன்ற இதுதான் தேசிகனுக்கு இருக்கு. எப்படி அப்படின்னா லாவண்ய பூர லலிதோத்த பரிபிரமாபம், லாவண்ய பூரம் அழகு வெள்ளம், அழகு வெள்ளத்தினுடைய ஒரு ரொம்ப லலிதமாக இருந்திருக்கு, இனியாக இருக்கு. ஊர்த்வ பரிபிரமாபம் அந்த மேல் சுழல் மாதிரி இருந்துருக்குன்னு இப்படி ஒவ்வொன்னையும் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல ஈடுபட்டவர்கள், அழகுல ஈடுபட்டவர்கள் அது ஒரு பெரிய நதி வெள்ளமாக ஆழ்வார்கள்லாம் அவ அனுபவிக்கிறார். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் புறத்தாழ்வான் மங்களாசாசனம் பண்ற தேவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை ஆழ்வார்களுக்கும் ஆழ்வான் இவாளுக்கெல்லாம் சமானமான ஒரு எண்ணங்கள். இவளால ஒரு நிமிஷம் கூட அந்த எம்பெருமான நினைக்காத இருக்க முடியாது. அந்த எம்பெருமானையே எப்பவும் நினைச்சிட்டு இருக்கிறதுனால இவாளுடைய எண்ணங்கள்ல அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்பவுமே ஒரு பிரகாரத்தினால கண்ணுல வந்துட்டே இருக்கும். அது சில சமயங்கள்ல என்ன ஆகும்னாக்க அந்த பிரத்யங்கம் ஒவ்வொரு அங்கமாக இருந்துட்டு இருக்கலாம். சில சமயத்துல எப்படி இருக்கும்னாக்க அப்படி ஒரு சமுதாய சோபை, நம்ம தூரேந்து சேவிக்கிறோம், சேவிக்கிச்சே ஒரு சமுதாய சோபை, பொதுவாக கிட்ட வந்த பிற்பாடு சேவிக்கிறோம். இவெல்லாம் தாமரை போல் கண்ணானை செங்கனடியானை தெந்துழாய் தாரானை, தாமரை போல் கண்ணானை என் அருஞ்சீர் பேராயிரமும் பிதற்றி. இது திருமங்கையாழ்வார் மடலூரும் போது சொல்ற வார்த்தைகள். அந்த பெருமாளுடைய எப்படிதான் இருக்கார் அப்படின்னா அவர் தாமரை போல் கண்ணானேன்னு, தாமரை மாதிரி திருக்கண்களை உடையவர்னு சொல்ற. இப்ப வேற யாருக்கும் அந்த மாதிரி இருக்காதுன்னா நிச்சயம் வேற யாருக்கும் இருக்காது. என்ன ஒரு ஆள் அடையாளம் சொல்லணும்னாக்க அவனிடத்துல மாத்திரமே இருக்கக்கூடியதா இருந்திருக்கிற ஒரு தனி விசேஷத்தை சொன்னாதான், தனித்துவத்தை சொன்னாதான் அவர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். வேற எல்லா இடத்துலயும் எல்லா மாதிரி திருப்பதியில முட்டக்கலையன் யாருன்னு கேக்குற மாதிரி இருந்துன்னாக்கா முட்டையட்சன் இருப்பான்னு சொன்னாக்கா எப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொன்னோம்னா அது ஏற்புடையதாக ஆகாது, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நீ யார சொல்ற என்ன தாமரை போல் கண்ணானை, அப்போ அந்த தாமரை போல் கண்ணான்றவன் கண்ணன் உடையவன் யாருன்னா அந்த தேவ பெருமாள் ஒருத்தர் தான், பெருமாள் ஒருத்தர் தான். இப்படிப்பட்ட அழகு வெள்ளத்தோடு திகழ்றவர் யாருன்னாக்க நிச்சயம் சொல்றேன் தேவ பெருமாள் ஒருத்தர் தான் என்கிற ஒரு தீர்மானத்தோட அழ்வான் தேவ பெருமாளுடைய அழகு வெள்ளம் பண்ற. இதற்கு பிறகு அந்த பெருமாளுடைய தொடைகள் கணுக்கால் திருவடி இவைகள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ண போறேன். அதற்கு முன்பாக சமுதாய சோபைய இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்றேன். அப்படிப்பட்ட தேவ பெருமாளுடைய அனுகிரகம் அழ்வானுடைய அனுகிரகமும் சேர்ந்து நமக்கு வரணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிம்ஹ வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.